ശ്രീമാൻ വേങ്കടനാതാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി. അസ്മത് ഗുരു പരമ്പരായ നമ. സുദർശനാഷ്ടകത്തില് ആറാവത് ശ്ലോകം. മഹിതസമ്പത്സദക്ഷരാ വിഹിതസമ്പച്ഛടക്ഷരാ ഷഡരചക്രപ്രതിഷ്ഠിത സകലതത്വപ്രതിഷ്ഠിത വിബുധസങ്കല്പകൽപക വിവിധസങ്കല്പകൽപക ജയ ജയ ശ്രീ സുദർശന ജയ ജയ ശ്രീ സുദർശന. இந்த ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் அங்குசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுதம் என்ன பண்ணித்து அப்படின்ற விஷயத்தை சாதிக்கிறார். மஹித அப்படின்ற இந்த சொல்லால மஹித சம்பத் சதக்ஷரா பிரசித்தமான ஞானத்தை உடைய பிரம்மஜானிக்கு மோக்ஷபூத்தரே, விஹித சம்பத் ஷடக்ஷரா உபாசகர்களுக்கு சகல சம்பத் பிரதமான ஷடக்ஷரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை உடையவரே, ஷடரசக்கர பிரதிஷ்டிதா சகல தத்துவ பிரதிஷ்டிதா. சக்கரத்தில் ஆறு அரங்கங்கள் இருக்கும். அந்த ஆறு அரங்கங்களுடைய சக்கரத்தில் பிரதிஷ்டிதா நிலைத்து நிற்கிறவரே, சகல தத்துவ பிரதிஷ்டிதா எல்லா விதமான தத்துவங்களிலும் சாநித்தியம் உடையவரே, விவித சங்கல்ப கல்பகா விபுத சங்கல்ப கல்பகா எல்லா விதமாகவும் நினைத்த காரியங்களை செய்பவரே, தேவர்களுடைய எல்லா விதமான இஷ்டங்களையும் கொடுக்கிறதுல கல்பக விரக்ஷம் போன்றவரே, ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா. ஹே சுதர்சனா ஜெய ஜெய, எப்பேற்பட்டவர் நீர், ஜெயலட்சுமிக்கு பிரதமாயும் உபாசகர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மந்திர சாஸ்திர சித்தாந்தத்தை உடையவரான விஜயலட்சுமியினுடைய பார்வைக்கு இலக்காய் இருக்கக்கூடியவரே சுதர்சன பகவானே, எங்களை காத்தருள வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ரொம்பவே அற்புதமான ஸ்லோகம். இந்த விஹித சம்பத் சடக்ஷரா அப்படின்ற இடத்துல ஒவ்வொரு அக்ஷரமும் சகலாபீஷ்ட பிரதாயகம் விஷயத்துல அர்த்தத்தை நம்ம சொல்லலாம். விபூத அப்படின்றதுக்கு உபாசகர்கள் அப்படின்னு நம்ம அர்த்தம் கொண்டு போகலாம். உபாசகர்கள் பிரம்மஜானிகள், பிரம்மத்தை அடைய விரும்புபவர்கள், பரிபூர்ணமா ஆன பிரம்மத்தை அடைந்து அவருக்கே கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், அப்பேற்பட்டவர்களுக்கு சர்வ பல பிரதத்துவம் சொல்லப்படுறது. இந்த இடத்துல அங்குசம் அப்படின்ற ஆயுதம் சொல்லப்படுறதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எது பிரசித்தமான ஞானம் அப்படின்னா, மோட்ச பாதைய மோட்ச சாதனத்தை காட்டுறதுதான் பிரசித்தமான ஞானம். அப்பேற்பட்ட அந்த விஷயத்தை நன்றாக தெரிந்து கொண்டுள்ள பிரம்ம ஞானிகளுக்கு நீயே மோட்சத்தை கொடுக்கிறாய். மார்க்கம்னா உபாசனம், விஹிதமானது வேதத்தினால இது இப்படித்தான் பண்ணணும்னு, உபாசனத்தை இப்படித்தான் பண்ணணும்னு விதிக்கப்பட்டிருக்கு. சுவாமி பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தில் நிறைய இடங்களில் சாதிக்கிறார் உபாசனம் எப்படி பண்ணணும்னு சொல்லி. அதை யார் நன்றாக கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஷடக்ஷரம் அப்படின்ற மந்திரமாகிறார் சுதர்சன் ஆழ்வார். நமக்கெல்லாம் தெரியும், சுதர்சன ஷடக்ஷர மந்திரம்ன்றது அவ்வளவு ரொம்ப வசதியானது. அதை உபதேசம் மூலமாக பெறணும். சாதாரணமாக நம்ம வாசிக்க கூடாது. பிரதி தினம் உபதேசம் பெற்றுக்கொண்டு ஆச்சாரிய பரம்பரையாக அந்த மந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொண்டு அதை தெரிஞ்சுக்கணும். சக்கரம்னா ஆறு அரங்கங்கள் இருக்கும். அந்த ஆறு அரங்கங்கள்ல நிலைத்து இருக்கக்கூடியவன் சக்கரத்தாழ்வான். எல்லா விதமான தத்துவங்கள்லயும் சாநித்தியத்தோட இருக்கான். ஏ பிருத்திவியாம் திஷ்டன், ஏ ஆத்மனி திஷ்டன், யோ ஆகாஷே திஷ்டன், யோ அப்சு திஷ்டன், யோ தேஜசி திஷ்டன். அந்தர்யாமி பிராமணத்துல இத மாதிரி எல்லா விதமான பதார்த்தங்கள்லயும் பெருமாள் இருக்கான்னு ஸ்பஷ்டமாவே சாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி அந்தர்யாமித்வேன இந்த மாதிரி இருக்கிறான் பகவான் அப்படின்ற தெரியுது. அப்படி இருந்து கொண்டு நினைத்தது எல்லாத்தையும் சங்கல்பித்து உடனே அதை நமக்கு கொடுத்தும் நம்மளை வாழ வைக்கிறான் பகவான். நினைக்கணும், நினைச்சிட்டு அதை உபாசனம் பண்ணால் அது நிகழ்ந்துடும். அந்த க்ஷணத்திலேயே அது நிகழ்ந்துடும் இல்லையா? பெருமாளை எண்ணி ஒரு காரியம் செய்தால் அது கண்டிப்பாக நடக்கும். கல்ப விரக்ஷம் போல அவன் கொடுத்துட்டே இருக்கான் தேவர்களுக்கு. அதுவும் காங்கித சங்கல்பம், விருப்பப்பட்டு எதை செய்கிறானோ அது கண்டிப்பாக நமக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு சுதர்சன ஆழ்வாரை நாம் உபாசனம் பண்றோம். எம்பெருமான் அந்தர்யாமியாக நாம் உபாசனம் பண்றோம். அப்பேற்பட்ட பகவான் நமக்கு சர்வ பலங்களையும் கொடுப்பார் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன்